శ్రీమాన్ వెంకటనాథార్య సవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి శ్రీమద్గ్రంథధర స్ఫీర పారిజాతముపాస్మహే యత్ర తుంగైరతుంగైశ్చ ప్రణతైర్గృహ్యతే ఫలం. పరమార్థంగళై సొల్లకూడియదాన పరమార్థ స్తుతిలే முதல் ஸ்லோகம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எல்லா ஸ்தோத்திரத்திலையுமே முதல் ஸ்லோகம் என்பது பெருமாளை குறித்து விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதாக, அதாவது நமஸ்காரம் பண்ணுவதாக இருக்கும். சாதாரணமாக கிரந்தங்கள்ல மங்கள ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவா. இத ஸ்ரீஸ்திதி, பூஸ்திதி, கோதாஸ்திதி, வரதராஜ வஞ்சாசதி எல்லாத்திலுமே சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களை பார்த்தோம்னா முதல் ஸ்லோகம் அப்படிங்கறது கிட்டத்தட்ட அந்த மங்கள ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மங்களம் அப்படின்னா நாம என்ன கிரந்தம் பண்ண போறோமோ அந்த கிரந்தத்துக்கான தேவதை யாரோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. சம்ஸ்கிருதத்துல அதுக்கு சாஸ்திரத்துல மங்களம் அப்படின்னு பெயர். பொதுவா லோகத்துல மங்களம் அப்படின்னா நல்ல காரியம் அப்படின்னு அர்த்தம். கிரந்தத்தினுடைய ஆரம்பத்துல அந்த தேவதை, அந்த தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை குறிச்சு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பண்ணுவான் முதல்ல ஆரம்பத்துல. அதுக்கு மங்கள ஸ்லோகம் அப்படின்னு பெயர். ஸ்ரீபாஷ்யத்துல கூட மங்கள ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே அப்படின்னு ஆரம்பிக்கும். கீதா பாஷ்யத்துல கூட மங்கள ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அது ஆளவந்தார பத்தினது. ஆளவந்தார பத்தி மங்கள ஸ்லோகம் சாதிக்கிறார். எத் பதாம்போருக தியான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்ததா உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் அப்படிங்கிறது கீதா பவிஷ்யத்தில மங்கள ஸ்லோகம். வேதார்த்த சங்கிரகத்திலயும் மங்கள ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அசேஷ சிதசித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நம அப்படின்னு ஸ்லோகம். இந்த மாதிரி எந்த கிரந்தம் பண்ணாலுமே சததூஷ சுவாமி தேசியன் பண்ண சததூஷணி, தத்துவ டீகா, அதிகன சாராவளி எல்லா கிரந்தத்திலயுமே மங்கள ஸ்லோகம் ஒண்ணு ஆரம்பத்தில் இருக்கும். இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டா சுவாமி தேசியன் பண்ற ஸ்தோத்திரம் அதுல கூட மங்கள ஸ்லோகம் இருக்கும். அதாவது முன்னாடி சொன்னதெல்லாம் சாஸ்திர கிரந்தங்கள். சாஸ்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகம் பண்றார். மங்களம் என்றால் அந்த கிரந்தத்துக்கு உரிய தேவதையை நமஸ்காரம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். இஷ்ட தேவதா நமஸ்காரா அப்படின்லாம் சொல்லுவார். இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பரதாஜ பஞ்சாசிரத்துல திரத சிகரிசி இம்னா சத்மவான் பத்மயோனேஹே துரக சவனவேத்யாம் சாமலோகவ்யவாக அப்படின்னு ஆரம்பிச்சு கலையது குசலம் ந கோபி காருண்ய ராசிஹின்னு வரும். அதே மாதிரி தேவநாயக பஞ்சாசிரத்துல பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மாலா அப்படின்னு எங்க பார்த்தாலும் நமக்கு ஸ்ரீஸ்திதி பூஸ்திதிலாம் தெரியும். எல்லாம் அசரண்ய சரண்யா சரணமகம் பிரபத்தே அப்படின்னா ஒரு மொழி சீஸ்துதி இல்லாம் வேற வழி இல்ல. மனாதீத பிரதிதை பவாம் அப்படின்னு ஆரம்பிச்சு வக்ஷப்பீடி மது விஜயினோ பூஷயந்தீம் சுகாந்தியா பிரத்யக்ஷா அனுஸ்ரவிக மஹிம பிரார்த்தினீனாம் பிரதானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் சேம் அசரணஹா துவாம் சரண்யாம் பிரபத்தியே பிரபத்தியேன்னு வருது பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதுல என்ன விசேஷம்? ஸ்தோத்திரமூர்த்தியாவே அந்த பெருமாளையோ இந்த தாயாரையோ ஸ்தோத்திரம் பண்றதா தானே வரப்போறது அப்படின்னா அப்படி வராது. சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரங்களை பார்த்தா முதல்ல இந்த பிரபத்தியே அப்படின்னு ஆரம்பிக்கும். இதுல அடுத்த இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன பண்ணுவார் சுவாமி, தான் ஸ்தோத்திரம் பண்றத பத்தி ஒரு ரெண்டோ மூணோ ஸ்லோகங்கள் சாதிப்பார். நான் எப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், ஸ்ரீஸ்திதியில ஆவிர்பாவா கலச ஜலதோ அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்வகப்பிரஜைஹி அனவதி குணா ஸ்தூயசே சாகதந்தம் ஒன்னு போய் நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அந்த மாதிரிதான் தேவநாயக வஞ்சாசித்து, அந்த மாதிரிதான் வரதராஜ வஞ்சாசித்து. எல்லாத்திலுமே ஸ்தோத்திரம் பண்றதுக்கான ஆரம்பம்ங்கிறது ரெண்டுல இருந்து ஆரம்பிப்பார். நான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான யோகியதை எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு, எனக்கு யோகியதை இல்லாட்டா கூட உன்னுடைய கருணை இருக்கு அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சமாதானம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் கடைசியில பலஸ்ருதி ஸ்லோகம், அந்த பலஸ்ருதி ஸ்லோகத்துக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் ஒன்று சாதிப்பார். அதான் முடியச்ச ஸ்தோத்திரம். அதாவது என்ன கேட்டா ஒவ்வொரு ஸ்தோத்திரமே ஒவ்வொரு கிரந்தம், அது ஒரு தனி புஸ்தகமா எடுக்கணும். மொத்தமா சேர்த்து தொகுப்பா ஸ்ரீ தேசிக ஸ்தோத்திர மாலா, ஸ்ரீ தேசிக ஸ்தோத்திர நிதி அப்படின்னு போடுறோம். ஆனா ஒவ்வொரு ஸ்தோத்திரமே ஒவ்வொரு தனித்தனி கிரந்தம் அப்படிதான் கணக்கு, அப்படிதானே 120 கிரந்தம் கணக்கு பண்ணியிருக்கா. அதுல பார்த்தானா, ஏன்னா ஒவ்வொரு கிரந்தத்துக்குமே ஒரு ஆரம்பத்துல ஒரு மங்கள ஸ்லோகம், அதுக்கப்புறம் பிரதிஜா ஸ்லோகம், இந்த மாதிரி நான் இந்த ஸ்லோகத்தை பண்ண போறேன், இதை பகவானுடைய அனுகிரகத்தினால பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அந்தந்த பெருமாளோ தாயாரோ அவரை பற்றியான வைபவங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுவதல், கடைசியில தியான ஸ்லோகம், அது முடிஞ்சப்புறம் பலஸ்ருதி இப்படி இருக்கும். வியாக்கியா முத்ராம் கரசர சிஜை ஹகிர ஸ்தோத்திர தியான ஸ்லோகம் இருக்கு. ஆவிர் பூயாத் அனகமஹிமா மானசே வாகதீசா, என்னுடைய மனசுல அந்த பெருமான் ஹைகிரிவ பெருமான் வாகதீச பெருமான் என்னுடைய மனசுல இருக்கட்டும், ஆவிர் பவிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி பார்த்தா கல்யாண அனாம் அவிக்கல் அனு திகின்னு ஸ்ரீஸ்துதியில தியான ஸ்லோகம், பத்யர் தட்சிணன் பூஸ்துதியில தியான ஸ்லோகம், வியாதன்வானா தருள துளசி அப்படின்னு ஆரம்பிச்சு வரதராஜ பஞ்சாஸ்திர தியான ஸ்லோகம் எல்லாம் அந்த பெருமாளுடைய திருமேனியை சொல்லி அவர் என் மனசுல இருக்கட்டும், அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னா வரும். கடைசி ஸ்லோகத்துக்கு 3 ஸ்லோகம் அது, கடைசி ஸ்லோகங்கிறது பலஸ்ருதி ஸ்லோகம். இப்படிதான் எல்லாத்துலயும் இருக்கும். சுவாமி தேசிய ஸ்தோத்திர பாடத்துல இது ஒரு கிரமம் அழகா வச்சிருந்திருக்கார், சுவாமி தேசிகனே தான் வச்சிருக்காரு இந்த கிரமத்தை. அந்த மாதிரி ரீதியில இப்போ முதல்ல இந்த பரமார்த்த ஸ்துதியில முதல் ஸ்லோகம் அப்படிங்கிறது மங்கள ஸ்லோகம் இந்த பெருமாளுக்கு. அடுத்த ஸ்லோகத்துல நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கறத 2 ஸ்லோகத்துல சொல்ல போறேன். இப்போ முதல் ஸ்லோகம், ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தமு பாஸ்மகே எத்ர துங்கைர துங்கைஷ்ட பிரணதைர் கிரஹ்யதே ஃபலம். முதல்ல இந்த ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கச்சே முதல்ல இந்த பெருமாள் விஜயராகவ பெருமாள் அவருடைய திருநாமம் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் கிருத்ர அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நேத்தே பார்த்தோம் ஜடாயு அவருடைய வைபவம் நடந்த இடம் இது, அதனால கிருத்ரானா கழுகுன்னு அர்த்தம். ஸ்ரீமத் கிருத்ர அப்படிங்கட்டானா அவர் ஸ்ரீமத் கழுகு அப்படின்னு ஜடாயு தான் சொல்ல முடியும். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர பாரிஜாதம், ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் என்று சொல்லக்கூடியது ஜடாயு புஷ்கரிணி அப்படிங்கிற புஷ்கரிணி, அதனுடைய தீரத்திலே அதனுடைய கரையிலே ஒரு பாரிஜாத மரம் இருக்கிறது. அந்த பாரிஜாத மதத்தை நாங்கள் சேவிக்கிறோம். பாரிஜாத மரம் அப்படின்னு சொல்லி இங்க பகவானை தான் பெருமாளை தான் சொல்ற. குளத்தங்கரையில மரம் இருக்கும் பொதுவாக இல்லையா, கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு குளம் அப்படின்னா அந்த குளத்தை சுத்தி மரங்கள் இருக்கும். 4 பக்கத்துல குளத்தை சுத்தி 10 மரம் இருக்கு. 10 மரம் பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், 10 பெரிய மரம் இருக்கு, பெரிய பெரிய மரங்கள், ஆலமரம் பெருசு பெருசா 10 மரம் சுத்தி இருக்கு. அந்த மாதிரிதான் கிராமங்கள்லாம் இருக்கும், குளம் குளத்தங்கரையில மரங்கள் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி கிருத்ர சரஸ் அப்படின்னு ஒரு புஷ்கரிணி, அதனுடைய தீரத்தில் ஒரு மரம் ஒண்ணு இருக்கும், அதுதான் பெருமாள். அவர் பாரிஜாத விருட்சமாக இருக்கார். பாரிஜாத விருட்சம் எதை கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா, தேவலோக விருட்சம் அது, எதை கேட்டாலும் கொடுக்கும். அந்த மாதிரி பெருமாள் எதை கேட்டாலும் கொடுக்கும்படியாக ஒரு பாரிஜாத விருட்சமே இவர் அப்படின்னு சொல்லும்படியாக ஒருத்தர் இருக்கார். அந்த ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம், அந்த பாரிஜாதத்தை சேவிக்கிறேன். அந்த பாரிஜாதம்ங்கிறவர் பெருமாள்னு கூட சொல்லல, பெருமாளே பாரிஜாத்தம் சொல்லிட்டார். பாரிஜாத்தோ ஹரேத்வம் அப்படின்னு வரும் இந்த பட்டத்திரியோட நாராயணியத்துல, எம்பெருமானே நீதானே பாரிஜாத்தம் அப்படின்னு வரும். அப்போ மெத்த பேர்லாம் ஏதோ பாரிஜாத்தம் வெளியில ஏதோ மரத்தை சொல்லிட்டு இருக்காளே தவிர உண்மையில பாரிஜாதம் நீர்தான் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வரும். பட்டத்தியோட ஸ்லோகத்துல ஏதோ தேவலோகத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, அந்த மரத்துக்கு பாரிஜாத்தம் அப்படின்னு பெயர் வச்சு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற கேட்டா, எல்லாத்தையும் கொடுக்கும்னா மோட்சம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஆனா இந்த பாரிஜாதம் மோட்சமும் கொடுக்கும். அதனால உண்மையில பார்த்தானா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பாரிஜாதம்னு பெருமாள் தான் சொல்லணும். தன்னையே கொடுக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு மேல அந்த பாரிஜாதம் தன்னையே கொடுக்குமா, கொடுக்காது. ஆனா பெருமாள் தன்னையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை அப்படின்னு தன்னையே கொடுக்கக்கூடியவர். அப்படிலாம் பார்த்தா அத பாரிஜாதம் சொல்ல, அந்த விருட்சத்தை பாரிஜாதம் சொல்லக்கூடாது, பெருமாள் தான் பாரிஜாதம் சொல்லணும் அப்படிங்கிறார். அதே அபிப்பிராயத்துல சுவாமி தேசிகன் இங்க பெருமாளுடைய பெயரை கூட சொல்லல. அந்த ஜட்டாயு புஷ்கரிணி கரையில இருக்கக்கூடிய பாரிஜாதத்தை நாங்கள் சேவிக்கிறோம். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே எத்ர துங்கைஹி அதுங்கைஷ பிரணதைர் கிரஹ்யதே பலம். பாரிஜாத மதத்தினுடைய விசேஷம் என்னன்னு தெரியும், அது கீழே போய் நிற்கணும், கீழே நின்று தலை வணங்கினால் அது பலம் கொடுக்குமா. அந்த மாதிரி கீழே போய் நின்றனா பிரணதைஹி, பிரணத்தைனா தலை வணங்கினவர்கள், அவர்களுக்கு பலம் கிரஹ்யதே, பலம் அடையப்படுகிறது, பலம் பெறப்படுகிறது. ஏன்னா துங்கைஹி அதுங்கைஹி, துங்கைஹினா உயர்ந்தவர்கள், அதுங்கைஹி அப்படின்னா தாழ்ந்தவர்கள், அதாவது உசரமானவர்கள், குள்ளமானவர்கள் அப்படின்னு வச்சுக்கோ. இந்த பாரிஜாத மரத்தின் கீழே போனா உசரமானவர்களாலும் பலன் அடையப்படுகிறது, குள்ளமானவர்களாலும் பலன் அடையப்படுகிறது. எத்தனை துங்கைஹி அதுங்கைஷ பிரணத்தைஹி, அவர் அவர் பிரணத்தாளா இருக்கணும், சேவிச்சவாளா இருக்கணும், அவளுக்கு பலம் கிரகிதே, பலம் அடையப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பாரிஜாத மரம் ஒண்ணு இருக்கு, அதன் கீழே போய் தலைவணங்கினார்னா அவ உயரமானவாளா இருந்தாலும் சரி, குள்ளமானவாளா இருந்தாலும் சரி, அவளுக்கு அந்த பலன், அவ என்ன பலன் கேட்கிறாளோ அந்த பலன் கிடைக்கும், அந்த பலன் அவர்களால் பெறப்படுகிறது. எத்தனை எந்த பாரிஜாத மரத்தின் கீழே துங்கைஹி உயரமானவர்களாலும் அதுங்கைஹி ச குள்ளமானவர்களாலும் பிரணத்தைஹி தலை வணங்கினவர்களால் பலம் கிரஹியதே, பலமானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பலம் பெறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சின்ன ஸ்லோகம் தான், ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பொதுவாக மரம் அப்படின்னு சொன்னாலே வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தின் கீழே போய் இருந்தா பழம் கிடைக்கும். யாரா இருந்தாலுமே ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுப்போம், மாமரத்தின் கீழே போய் இருந்தான்னா பழம் கிடைக்கும். பழம் ரெண்டு விதமா கிடைக்கும், கொஞ்சம் உசரமானவனா இருந்தானா என்ன பண்ணுவான், கையை நீட்டி பறிப்பான் மாம்பழத்தை, இன்னும் கொஞ்சம் எம்பி குதிச்சு ஏதோ பண்ணி பறிப்பான். அவன் குள்ளமானவனா இருந்தானா அவனால கை நீட்டி எல்லாம் பறிக்க முடியாது, அவன் கை நீட்டினா நீட்டலாமே தவிர, சின்ன குழந்தை சின்ன பையன்லாம் வந்தான்னு வச்சுக்கோ, அண்ணன் பெரியவாள்லாம் வந்தானா கை நீட்டி கிளைய மடக்கி முடிஞ்ச வரைய அவளால என்ன பலன் எடுக்க முடியுமோ அந்த பலன் எடுப்பான். ஆனா குள்ளமானவர்கள் இருக்கோ இல்லையோ, அவள்லாம் என்ன பண்ண வெறும் கை நீட்டலாம் தவிர அவளுக்கு எட்டாது. என்னன்னாலும் மரம் தானே, செடியா இருந்தா பரவாயில்ல, மரணம் வரும்போது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பையங்களுக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் இது சாதாரண மரத்துல, ஆனா பாரிஜாத மரம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டானா பிரணத்தைஹி, அது கீழே போய் இருந்தான்னா குள்ளமானவர்களுக்கும் பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டா பாரிஜாத மரம் கேட்ட பலன்லாம் கொடுக்கக்கூடியது, அது மரத்துல இருக்கிற பழம் மாத்திரமல்ல, இன்னும் என்ன பலனோ கிடைக்கும், அதுல உயரமானவாளுக்கும் கிடைக்கும், குள்ளமானவாளுக்கும் கிடைக்கும். எல்லாமே மனசுல நினைக்கிறோம், பாரிஜாத மரத்தின் கீழே உட்காந்து எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா உடனே அந்த பலன் கிடைக்குமா. இங்க பழம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தத்திலயும் வருது. பொதுவா மரத்துல மரத்தினுடைய பழம் மாத்திரம் தான் கிடைக்கும், இங்க பழம் மாத்திரம் இல்ல, மனசுல என்ன இவன் ஆசைப்படுறானோ அந்த பலன் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு இந்த பாரிஜாத மரம் இல்லையோ. அதனால உசரமானவாளும் பலனை அடைந்து கொள்கிறார்கள், குள்ளமானதுக்குவாளும் பலனை அடைந்து கொள்கிறார்கள். சாதாரண மரம் போல இல்ல இது, பாரிஜாத மரம், அதனால எல்லாருக்கும் பலன் கிடைக்கிறது அப்படின்னார். அதாவது பெருமாள் தான் இப்ப பாரிஜாதம், விஜயராகவ பெருமாள் பாரிஜாத பெருமாள், அதுல அந்த பெருமாளை ஆசிரியத்தவர்கள் பிரணத்தர்கள், அவன் திருவடியை ஆசிரியத்தவர்கள், அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவ உசரமானவானாலும் சரி குள்ளமானவானாலும் சரி, எல்லாருக்கும் பலம் கிரஹியதே. என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, அவா உசரம் குள்ளம் அப்படின்னு சொன்னா உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற அர்த்தத்திலையும் வரும். பொதுவா மரத்துல வந்து யாரு உசரமா இருக்கா யார் குள்ளமா இருக்காங்கிறத வச்சு பார்த்தோம், பெருமாளை சேவிக்கிறதுல யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள், எல்லாருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய பாரிஜாத வருஷம். முதல்ல சொன்னே, சாதாரண வருஷமா இருந்தா உயரமானவர்கள் தான் பலன் கிடைக்கும், குள்ளமானவர்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு. பாரிஜாத வருஷத்துல எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த பெருமாள் கிட்ட உயர்ந்தவர்கள் நல்லா படித்தவர்களுக்கும் பலன் கிடைக்கும், படிக்காதவர்களுக்கும் பாமரர்களுக்கும் பலன் கிடைக்கும், நல்ல அனுஷ்டானபரர்களுக்கும் பலன் கிடைக்கும், சாதாரணமாக இருப்பவர்களுக்கும் பலன் கிடைக்கும், மகர்ஷிகளுக்கும் பலன் கிடைக்கும், சாதாரண மனுஷாளுக்கும் பலன் கிடைக்கும், ஜட்டாயு மாதிரி இருக்கவாளுக்கும் பலன் கிடைக்கும், நம்மள மாதிரி இருக்கவாளுக்கும் பலன் கிடைக்கும். ஏன்னா இவர் பாரிஜாத மரம், மற்ற மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் வித்தியாசம், மற்ற மரத்துல உயரமானவாள் தான் பறிக்க முடியும், குள்ளமானவனால் பறிக்க முடியாது, கஷ்டம், ஆனா பாரிஜாத மரத்துல யாருக்கு என்ன பலன் வேண்டாலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பலம்னு பொதுவா போட்டிருக்க, பழம்னு சொன்னபடினாலே முதலே சொன்னேன் ரெண்டு அர்த்தம் உண்டு. மரத்துல இருக்கிற பழம் இருக்கும், தமிழ்ல பழம் சொல்லுவோம், அதுக்கும் பழம் பேர். அது தவிர பலன் அப்படின்னு ஒண்ணு சொல்றோமோ இல்லையா, என்ன மனசுல நினைக்கிறோமோ அந்த பலன் அதுவும் கிடைக்கும். சமூகத்துல ரெண்டு இதுக்குமே பலன் பெயர். பொதுவா சொன்னா எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு, பலமத உபபத்தேகன்னு ஒரு சூத்திரம். அதாவது பலத்தை தருபவன் பரபிரம்மன் தான் அப்படின்னு அந்த சூத்திரத்தினுடைய தாற்பயம், வியாசருடைய சூத்திரம் அது. பலம் அப்படிங்கிறது பரபிரம்மத்துக்கிட்டே தான் வரும் அப்படின்னு தாற்பயம். இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்ச ஸ்ரீபாஷ்யகாரர் அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். இங்க பலம்னு சொல்றாரு, எந்த பலன்னு சொல்றார். பரபிரம்மன் தான் பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு வியாசர், எந்த பலன்னு சொல்றார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். அவர் ஸ்ரீபாஷ்யத்தெல்லாம் எப்படி கேட்டாலும் அவரே கேள்விக்குன்னு அவரே பதில் சொல்வார் அப்படிதான், அதுக்குதான் பாஷ்யன்னே பெயர். இப்போ அவரே பதில் சொல்ற சாதிக்கிறார். சாமான்யேன பலமத இத்யுச்சதே, பொதுவா பலன் தானே சொல்றார், எல்லா பலனும் கிடைக்கும். இல்ல இப்ப இந்த வேதாந்த சூத்திரம் தானே அது வியாசர் பண்ணது, அப்ப வேதாந்த பலன்கிறது மோட்ச பலன் தான். அபக்ஷம் மோட்ச பலன் தான் பகவான் கொடுப்பாருங்கிறத சொல்றதுக்கு தானே வந்திருக்கார். மோட்சத்துக்கு மோட்ச சாஸ்திரம் தானே அது, வேதாந்த சாஸ்திரங்கிறதே மோட்ச சாஸ்திரம் தானே. மோட்ச பலன் எப்படி கிடைக்கும் தானே சொல்லிட்டு வர, அப்ப மோட்சங்கிற பலம் பரபிரம்ம கொடுக்கற அப்படின்னு மட்டும் அதோட நிற்கும் அப்படின்னா சிவாஷகர் சாதிக்கிறார். அதோட மாத்திரம் நிறுத்திட வேண்டாம் அப்படி சொல்ற அந்த வியாசர் வந்து மோக்ஷா அத்தகா உபபத்தே, மோட்சம் கொடுக்குறான்னு பரமாத்மான் சொல்லிட்டு போயிடல முடியும், பரபிரம்மான்னு சொல்லிட்டு போல முடியும். மோக்ஷாகன்னு சொல்லாம பொதுவா பலம்ன்ற பொது வார்த்தையை போட்டிருக்கார் சீபாஷகர் சொல்ற. அதனால்தான் சாமானிய பொதுவாக பலன்னு சொல்லிட்டபடினால எல்லா பலனும் கிடைக்கும். அதாவது நீ யாகம் பண்ணால் அதுக்கு பலன் கொடுக்கிறவனும் இந்த பரபிரம்மன் தான், ஹோமம் பண்ணா அதுக்கு பலன் கொடுக்கிறவனும் பரபிரம்மன் தான், புண்ணியகாரியம் எது பண்ணாலும் அதுக்கு பலன் கொடுக்கிறவனும் பரபிரம்மன் தான், மோட்சம் கொடுப்பவனும் பரபிரம்மன் தான். எல்லா பலனையும் இவன்தான் கொடுப்பவன்கிறத காமிக்கிறதுக்கு தான் வியாசர் வந்து பொதுவா பலம் அப்படின்னு போட்டாராம். இல்லாட்டா எந்த பலன் போட்டிருக்கணும், மோட்ச பலன்னா மோட்ச பலன் போட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் பொதுவாக எல்லா பலனுமே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அது ஏன் இங்க சொல்றார் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டு அதுக்கும் சமாதானம் சொல்றார். அது மேல போறது அங்க அந்த மாதிரியாக பிரணத்தைர் கிரகியதே பலம் அப்படின்னு நீங்க பலம்னு சொன்னது சுவாமி தேசகன் சாதுரியமாக ஒரு மரம் அதுல பலம் அப்படின்னு சொல்லும்போது மரத்துல இருக்கிற பழம்னு மட்டுமல்ல பொதுவாகவே எந்த பலன் ஆனாலும் கொடுக்கும், ஏன்னா இது பாரிஜாத மரம் அப்படிங்கிறதாக இங்க அழகா சாதிக்கிறார். பெருமாள் எல்லாருக்கும் சமமா இருக்கிறபடினால பலனை பொறுத்தவரை இவருக்குதான் பலன் அவருக்குதான் பலன் அப்படிங்கறது பெருமாள்கிட்ட கிடையாது. ஒழியும் யாரா இருந்தாலும் பலன் அப்படிங்கறது உண்டு. ஒழியும் சாஸ்திர ரீதியில பெருமாள் கிட்ட பலம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கு எல்லாருக்குமே. அதாவது என்ன கேட்டானா உபாயம் அப்படின்னு கொள்ளும், உபாயத்துல வரைச்ச அதிகாரங்கள் உண்டு. யார் யார் என்னென்ன உபாயம் செய்யலாம், யார் யார் என்னென்ன உபாயம் செய்யக்கூடாது அப்படின்னா அதிகாரத்துல வித்தியாசம் உண்டு. ஆனா பலன்னு வரைச்ச அவளுக்கு அந்த பலனுக்கு ஏதாவது வழி இருக்கும். பலன் எல்லாத்துக்குமே பொது, அவனுக்கு அதுக்கான உபாயத்தை செஞ்சு அதுக்கு பலன். இப்ப உதாரணமா சரணாகத்தின்னு எடுத்துப்போம் வச்சுக்கோமே, பக்தி யோகம் இருக்கு சரணாகத்தின் இருக்கு. இப்ப இந்த ஸ்லோகத்துல அந்த விஷயத்துக்கு தான் வரணும் கடைசியில. பக்தி யோகம்ங்கிறத எல்லாரும் செய்ய முடியாது, சில பேர் தான் செய்யலாம். வேதாத்தியானம் பண்ணிருக்கணும், அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வேதாத்தியானம் பண்ணிருக்கணும், அக்னி ஆதாரங்கள்லாம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்றவனா இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் பக்தி யோகம் பண்ண முடியும், ஏன்னா கர்மயோகத்துல இருந்து வரணும் அது. அப்ப எல்லாருமே பண்ண முடியாது பக்தி யோகத்தை. ஆனால் பலம் இருக்கும் இல்லையோ, அந்த பலம் எல்லாருக்கும் உண்டு. மோட்ச பலங்கிறது பக்தி யோகம் பண்ணாதான் உண்டு இல்லையா, சரணாகதி பண்ணாலும் பலம் உண்டு இல்லையோ. அப்ப சரணாகதி பண்ணாலும் பலம் உண்டு, பலம்ங்கிறது பொதுவாக ஆயிடும். இப்ப யாகங்கள்ல தொண்ணு வச்சுக்கோங்களேன், யாகங்கள்லாம் மேலோட்டமா பார்த்தான்னா புருஷால் பண்ற மாதிரி இருக்கும். உண்மையில பார்த்தா ரெண்டு பேரும் பண்றா, புருஷாலும் ஸ்திரீயும் பண்றா, ரெண்டு பேருக்கும் பலம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனாலதான் அது வியாசர் சொல்றாரு. வியாசர் சொல்லச்ச சுத்ர சாது ஸ்ரீய சாது கலி சாதுன்னா சொல்றாரு வியாசர். சூத்ரனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, எல்லாமே நல்லதுதான்ங்கிறவர், எதுவுமே கெட்டது கெட்டதே கிடையாதுங்கிறவர். ஏன்னா எல்லாருக்கும் பலன் உண்டு இல்லையோ, அதனால கெட்டதே கிடையாது. அதனால அந்த ரீதியில எத்திர துங்கைஹி அதுங்கை எஸ்ட பலன் அப்படிங்கிற விஷயத்துல அவா என்ன உபாயம் பண்றாள், பண்ணல, பண்ணக்கூடியவா பண்ணக்கூடாதவா கூட அவளுக்குன்னு ஒரு உபாயம் இருக்கும். ஆக ஏதோ ஒண்ணு ஒரு ரீதியில பலன் உண்டு. ஒன்னே ஒண்ணு பண்ணணும், பிரணத்தைகி, பெருமாள் வந்து ஆசிரியக்கணும், அதிலட்டா பலன் கிடைக்காது. அதை ஆசிரியக்கணும் இல்லையோ. நிவாச விரக்ஷ சாதுனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தாராம் சம்சிரயச்சைவ யசசைக பாஜனம்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். இது வந்து வாலியினுடைய மனைவி தாரா சொல்ற ஸ்லோகம். இது தாரா தேவின்னு வச்சுக்கலாம். அவள் பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றா இந்த ஸ்லோகத்துல. வாலி கிட்ட சொல்றா பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு விருட்சம் அப்படிங்கிறார். நிவாச விரக்ஷா சாது நாம், சாதுக்கள் எல்லாம் ஆசிரியச்சு இருக்கக்கூடிய ஒரு விருட்சம் அவர். ஒரு மரம்னு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துல நிறைய பட்சிகள்லாம் இருக்கும். பட்சிகள், சர்ப்பம் முதலான ஜந்துக்கள், புழு பூச்சிகள், இது மாதிரி நிறைய இருக்கும். ஒரு பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய வண்டு முதலானவைகள் பழத்துக்குள்ள இருக்கும். இலையில இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் முதலானது, அந்த மாதிரி மரத்தினுடைய தண்டு இருக்கு இல்லையா பெருசா, அதுல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள், மரத்தினுடைய பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய எலி, தவளை, அந்த மாதிரி சர்ப்பம் முதலானது, அப்புறம் மரத்தினுடைய மேல கிளைகள்ல கூடு கட்டி இருக்கக்கூடிய பட்சிகள் முதலானது. பட்சிகளுக்கெல்லாம் மரத்துலாம் தங்கி ஆனோம், ராத்திரி வேலையில வேற வழி கிடையாது, இத்தனை இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் நிவாச விரக்ஷமா, யாருன்னா சாதுக்களுக்கு, சாதுக்கள் மொத்த பேரும் பெருமாள் நம்பி இருக்கா, பெருமாளை நம்பி பெருமாளை ஆசிரியச்சு இருக்கா. நிவாச விரக்ஷ சாதுனாம், மரம் எப்படி எத்தனை ஜீவிகளுக்கு நிவாசமா இருக்கு, எத்தனை ஜீவிகளுக்கு மரம் தானே வாசம், மரம் தான் நமக்கு வீடு மாதிரி, இத்தனை ஜீவிகளுக்கு, புழு பூச்சிகளுக்கு, பறவைகளுக்கு, இது எல்லாத்துக்கும் மரந்தானே நிவாசம், மரந்தானே வீடு. அந்த மாதிரி எம்பெருமான்கவர் சாதுக்களுக்கு நிவாச விரக்ஷம் அப்படிங்கிற. நிவாச விரக்ஷ சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் சம்சிரயச்சைவம். அதே மரத்துல என்ன பண்றாங்கட்டா, நல்ல வெயில்ல வாடி இருக்கிறவன் இருக்காங்களோ, அவங்க எடுக்கிட்டு மரத்தடியில் வந்து நிக்கிறான். நல்ல வெயில் வெளியில அதுல நடந்து வரான். அப்ப மத்தியானம் 12 மணிக்கு வெயில் நடந்து வருவான். ஒரு பெரிய மரம் ஒண்ணு கிடைச்சது, பெரிய ஆலமரம் ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க, அது கீழே பார்த்தானா அப்படியே துணி போட்டு படுத்து தூங்கிடுவான். எது கேட்டா ஆலமரத்து நிழல் அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், வெயிலே தெரியாது. பெரிய ஆலமரமா இருந்ததுன்னா அந்த ஆலமரத்து அடியில நிழல்ல படுத்துட்டான்னா வெயிலே தெரியாம குளிர்ச்சியாவும் இருக்கும், அந்த மாதிரி நிம்மதியா தூங்குவான். அந்த மாதிரி அவன் பெருமாளாம். ஆர்த்தானாம் சம்சிரயச்சைவ, யார் ஆர்த்தாளா இருக்காளோ, அப்படியே வெயில்ல வெயில்ல தபிக்கிறவனுக்கு அந்த நிவாச விரக்ஷம் அப்படின்னு அங்க சொல்ற மாதிரி, இங்க சம்சாரத்துல தபிக்கிறவனுக்கு இந்த விரக்ஷமானது சம்சிரையாக, அவன் கீழே போய் இளைப்பாறக்கூடிய இடமா. ஒரு மரம்ங்கிறது ஆர்த்தர்களுக்கு இளைப்பாறக்கூடிய இடமா இருக்கு. அந்த மாதிரி பெருமாளும் ஆர்த்தர்களுக்கு, ஆர்த்தன்னா துக்கத்துல இருக்கவர்கள் அர்த்தம், சம்சார துக்கத்துல யார் இருக்காளோ அவர்களுக்கு ஆர்த்தானாம் சம்சிரயச்சைவ, அவளுக்கெல்லாம் சம்சிரயமா இருக்கும். ஆபன்னானாம் பராகதிஹி, ஆபத்துல இருக்கவளுக்கு பெரிய கதி அப்படிங்கிறார். ரொம்ப ஆபத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க, மரத்துல எப்படின்னு கேட்டானா, மரத்தை வச்சு ஆபத்துல தப்பிக்கிறவெல்லாம் நிறைய பேர் உண்டு. சிங்கப்புலி துரத்திட்டுனா கிடுகிடு போய் மரத்து மேலே ஏறி கொண்டுருவான், அந்த மாதிரிலாம் உண்டு. அந்த மாதிரி ஆபன்னானாம் பராகதிஹி, ஆபத்துல இருக்கவளுக்கு பெரிய கத்தியா இருக்கக்கூடியவர். ஒரு மரம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மரத்துல இருக்கிற ஜந்துக்கள், மரத்துல கீழே வந்து தங்கக்கூடியவர்கள், மரத்துல மேலே ஏறி பிழைக்கக்கூடியவர் அப்படின்னு நிறைய பேர் உண்டு. என்னானாலும் மரம் மரம்தான், யசசை கபாசனம், மரத்தினுடைய புகழ்ங்கிறது யாருக்குமே வராது. அந்த மாதிரி பெருமாளும் மரத்துக்கு சமம். ஒரு ஆலமரம்னா இல்ல அஸ்வத்தகான்னு பெருமாள் சொல்றார் பகவத்கீதையில, அஸ்வத்த விரக்ஷம்னா அதுக்கு சமானம் எதுவுமே கிடையாதான் பூமியில, அரச மரம் இருக்கும் இல்லையோ அதுக்கு சமானம் பூமியில எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக பெருமாளும் அந்த மாதிரிதான், மரம் மாதிரி, மரத்தை நம்பி எத்தனையோ ஜீவிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. மேல வரவர்கள், கீழே வந்து மரத்தினடியில இளைப்பாறுவர்கள்னு நிறைய பேர் இருக்கா. யசசஸ்ச ஏகபாஜனம், மரத்துக்கு என்ன புகழ் உண்டோ அந்த புகழ் பெருமாளுக்கு உண்டு. பாகவதத்துல ஒரு இடத்துல வரும், ஸ்ரீமத் பாகவதத்துல சமயம் கிருஷ்ணன் வந்து பிருந்தாவனத்துல மாடு மேய்ச்சின் இருக்கும் போது அந்த கூட இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமா கூட்டி வச்சு மாடு மேய்ச்சின் இருக்கா. மத்தியானம் நல்ல வெயில், அப்போ ஒரு மரத்தடியில போய் கிருஷ்ணன் தங்குறான். எல்லா குழந்தைகளுமே கிருஷ்ணா ஒரே வெயிலா இருக்கு அப்படிங்கிறான். ஏன்னா அசாத்திய வெயில், சில வெயில் காலம் போல இருக்கு, நல்ல வெயில், பசுமாடுகளுக்கெல்லாம் கூட வெயில தவிக்கிறது. அப்ப எல்லாரையும் கூட்டின்னு வந்து அந்த மரத்தடியில போய் கிருஷ்ணன் உட்காந்துக்கிறான். மரத்தடியில உட்காருங்க அப்படின்றான். அப்ப கிருஷ்ணன் பேச, இந்த மரத்தை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? என்ன ஞாபகம் வருதுன்னா மகான்கள் ஞாபகம் வருது. ஏன்னா மரம் பாருங்க, தான் வெயில்ல இருக்கு, ஆனா நமக்கு நிழல் கொடுக்கறது. அந்த மாதிரிதான் மகான்கள் தான் கஷ்டப்படுவார்கள், ஆனால் சிஷ்யர்களுக்கு இல்ல இன்னொருத்தருக்கு லோகத்துல இருக்கிறவர்களுக்கு ஹிதம் செய்யணும் அப்படின்னு நினைப்பார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்கள்லாம் பாகவதத்துல வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்லாம் சொல்றா, கிருஷ்ணா இது என்ன உபன்யாசங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதெல்லாம் போரும், முதல்ல ஒரு ஆகாரத்துக்கு ஏதாவது வழி பண்ணுங்கிறா, பசி ஆளுக்கு ஆகாரத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிச்சு. அப்புறம் தான் வந்து பக்கத்துல யஜ்ஞம் நடக்குது, யாகம் நடக்கிறது, அங்க போய் கேளுங்கள்னு சொல்லி யாகம் நடத்துற ரிஷி பத்னிகளுக்கு கண்ணன் அனுகிரகம் பண்ணான்னு ஒரு சரித்திரம் வரும். அதுதான் ஆரம்பத்துல இப்படி வரும். அந்த மாதிரி ரீதியில மரம்ங்கிறது லோகத்துல சிரேஷ்டமானது, அதுலயும் பாரிஜாத மரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. துங்கைகி அதுங்கைச்ச பிரணத்தை கிரகதே பலம். அது அந்த மரத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, மரத்து கீழே போகணும். பக்கத்தையும் வேடிக்கை பார்த்து 10 அடி தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்தா அது ஒன்றும் சுவாரஸ்யம் கிடையாது. மரத்தை அடியில போனாதான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி எம்பெருமானை போய் ஆசிரியிச்சாதான் பலன் கிடைக்கும். துங்கைகி அதுங்கைச்ச, உயரமானவாளுக்கும் பலன் கிடைக்கும், குள்ளமானவாளுக்கும் பலன் கிடைக்கும், உயர்ந்தவர்களுக்கும் பலன் கிடைக்கும், தாழ்ந்தவர்களுக்கும் பலன் கிடைக்கும், எல்லாம் சரி. ஆனா பிரணத்தைகின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அவ போய் ஆசிரியிச்சாதான் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமத்கிர சரஸ்தீர பாரிஜாத்தமுபாஸ்மஹே எத்திர துங்கை ரதுங்கைச்ச பிரணதை கிரகியதே பலம். இது சுவாமி தேசிகன் வந்து ஒரு பெரிய சாஸ்திர அர்த்தத்தை சுருக்கமா சொல்லியிருக்காருங்க, அழகா சொல்லியிருக்கார். துங்கைகி அதுங்கைகி அப்படின்னு சொல்லிட்டு, உயரமானவர்கள் குள்ளமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன சொல்ல வர்றார் சுவாமி அப்படின்னா, உயரமானவர்கள் அப்படிங்கிறவா பக்தியோகம் பண்ணுபவர்கள், குள்ளமானவர்கள் அப்படிங்கிறவா சரணாகிதி பண்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பக்தியோகம் பண்றவர்கள்லாம் அவர்களே போய் பலனை பறித்துக் கொள்வார்கள். இப்போ உயரமானவன்லாம் தானே பலனை பறிச்சுப்பான், குள்ளமானவனால தானே பலனை பறிக்க முடியாது, அவன் கீழே இருந்துட்டு இருப்பான் அவ்வளவுதான். அப்ப அந்த மரமே பார்த்து பலன் போட்டா உண்டு, மரத்தின் கீழே இப்படி உட்காந்து மேலேயே பார்த்துட்டு இருப்பான். ஏதாவது காத்து அடிச்சதுன்னா உடனே அந்த பலன் சில சமயம் வரும், இல்ல யாராவது பறிச்சு கொடுத்தா வரும், ஏதோ ஒண்ணு பண்ணாதான் வரும், இல்லட்டா வராது இல்லையோ. அது மாதிரி பக்தி யோகம் பண்றவா என்ன பண்ணுவாங்க கேட்டானா, தானே பலனை பறித்துக் கொள்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய பக்தி யோகத்தினுடைய ஒரு பிரபாவத்தினால கடைசியில் அந்த மலர் தான் பலன் கொடுக்கும், பெருவாள் தான் பலன் கொடுப்பார். ஆனால் அவ உயரமானவர்கள் தானே பலனை பறிச்சுக்கிறா, குள்ளமானவர்கள் வந்து தன்னால பறிக்க முடியாதுங்கிற அப்படின்னா அந்த மரத்தையே நம்பி இருக்காள் அப்படின்னு வருதோ இல்லையோ. அதனால பக்தி யோக நிஷ்டாலையும் சரணாகிதி நிஷ்டாள், சரணாகிதி பண்றவர்கள் அவர்களையும் இங்கு குறிப்பாக சொல்றார். ரெண்டு பேருக்குமே எம்பெருமான் தான் பலன் கொடுக்கறான் அப்படிங்க அப்படின்னா, கடைசியில சித்தோபாயம்னு ஒண்ணு இருக்கு சாஸ்திரத்துல, சித்தோபாயம் எம்பெருமான் தான், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. யாரா இருந்தாலுமே பக்தி யோகம் பண்றவாளுக்கும் சித்தோபாயம் எம்பெருமான் தான், சரணாகிதி பண்றவாளுக்கும் சித்தோபாயம் எம்பெருமான் தான். சித்தோபாயம்னா என்ன அர்த்தம் கேட்டா பலன் கொடுக்கறோம்னு அர்த்தம், பொதுவாக அந்த அர்த்தம் வச்சு போன்றோம். நாம பண்ற உபாயம் இல்ல, நமக்கு பலனை கொடுப்பதற்காக சித்தமா இருக்கக்கூடிய உபாயம். நம்ம பக்தி யோகம் பண்றோம் இல்ல சரணாகிதி பண்றோம் அது இருக்கட்டும், பலனை கொடுக்கற உபாயம் இருக்கு இல்லையோ, அந்த உபாயம் ஏற்கனவே சித்தமா இருக்கு நமக்கு. சித்தமாக நாம அவனை போய் நம்ம வந்து அதாவது பலன் வெம்பிரவன் கையில பலன் வச்சு காத்துட்டு இருக்கான் கொடுக்க போறான். அதனால பக்தி யோகம் பண்றவாளுக்கும் சித்தோபாயம் பகவான் தான், சரணாகிதி பண்றவாளுக்கும் சித்தோபாயம் பகவான் தான், அவன் தான் பலனை கொடுக்க போறான் அப்படிங்கிறது சித்தமாயிடுது. அப்புறம் என்ன வித்தியாசம் இவாளுக்கு அப்படின்னு கேட்டானா, இந்த தானா பறிக்கிறானாங்கிறது வித்தியாசம். மரம் எப்படி பலனை கொடுக்குமோ அந்த மாதிரி பகவான் பலனை கொடுக்கணும். மரம் தானே பலனை கொடுக்க போறது என்னன்னாலும், அந்த மாதிரி பகவான் தான் மோட்ச பலனை கொடுக்க போறான். அப்புறம் பக்தி யோகம் பண்றவன் என்ன பண்றான் கேட்டானா, தான் பறிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து கையை நீட்டி தான் பறிச்சுக்கணும். சரணாகிதி பண்றவனுக்கு கையை நீட்டி பறிக்கலாம் தெரியாது, இவன் ஒசரம் கிடையாது. பக்தி யோகம் பண்றவன் ஒசரமானவன் அப்படின்னா பக்தி யோகம் பண்ணுவதற்கான ஞானம் சக்தி முதலானதெல்லாம் உள்ளவன். சரணாகிதி பண்றவன் உயரமா இல்ல குள்ளம் அப்படின்னு கேட்டானா, அப்ப ஞானம் சக்தி முதலானதான இவனுக்கு கிடையாது. அப்ப இவனுக்கு பலம் வந்து எம்பெருமானை கொடுக்கணும், அது அந்த மரமே கொடுக்கறதான், பகவானே கொடுக்கறான். இவன் பண்றது என்னன்னு கேட்டா பிரணதை அந்த மரத்தின் கீழே போய் நிக்கிறான் இல்லையா, அதுதான் இவன் பண்றது, சரணாகதி பண்றான் இல்லையோ, அததான் பிரணதைஹி அப்படின்னு சொல்ற. பக்தி யோகம் பண்றவனும் பிரணதைஹின்னு சொல்றான், அவனும் சரணாகதி பண்றது உண்டு, அவனும் மரத்தை நம்பிதானே இருக்கான். அதனால நாம பண்ற சரணாகதிக்கு அவன் பண்ற சரணாகதிக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம மோட்சத்துக்காக சரணாகதி பண்றோம், அவன் பெருமாளை சேவிக்கணும், அவனும் பக்தி யோகம் பெருமாளை குறிச்சா அந்த பக்தி யோகம் பண்றான், அதனால அந்த பக்தி யோகம் நடக்கணுமேனு சரணாகதி பண்ணுவானா இருக்கும், அவ்வளவுதான். அதனால நல்ல பலனை பறிக்க வல்லவர்கள் பக்தியோக நிஷ்டர்கள், பலனை பறிக்க முடியாமல் அவர்கள் வந்து எம்பெருமானியை நம்பி இருப்பவர்கள் சரணாகதி நிஷ்டர்கள். இவர்கள் ரெண்டு பேரையும் காமிக்கிறதுக்காக எத்திர துங்கைஹி அதுங்கை பிரணதைஹி கிரிஹ்யதே பலம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்க. இந்த மாதிரி சுவாமி தேசிகன் சொல்றது ரெண்டு மூணு இடத்துல வழக்கம் உண்டு. இன்னொரு உதாரணம் ஒண்ணு சரணாகதி தீபிகையில் இருக்கு. அதாவது ஒரு மரத்தின் கீழே போய் நின்றான் ஒருத்தன், பழத்தை எடுத்துக்கணும் சொல்லிட்டு, இங்கே அது வேறு தான், மரத்தின் கீழே போய் பழத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு போட்டான் ஒரு சின்ன குள்ளமானவன் ஒருத்தன். அங்க வந்து மரமும் மேல இருக்கு, கைய தூக்கினான், எப்படியா பறிக்க முடியாம பார்த்தான், இவன் கைக்கு எட்டாவது பாத்திரம் இல்ல, அது இன்னும் ரொம்ப மேல இருக்கு, எம்பினாலாம் கூட எட்டாது, ரொம்ப ரொம்ப மேல இருக்கு. ஏன்னா கருவாக குள்ளமானவன் அர்த்தம். அவன் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான், என்ன பண்ணுவான், என்ன பண்ணாலும் நம்மளால எடுக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சிதி யோகி சிந்தியா அப்படியே என்ன பண்ணலாம் பார்த்துதான், பக்கத்துல உசரமா ஒருத்தன் வந்தானான், அவன் கிட்ட கேட்டான், எனக்கு இந்த பலன் நீ பறிச்சு கொடு அப்படின்னு அவனை பார்த்து கேட்கலாம். தன்னால பறிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால நீ பறிச்சு கொடு அப்படின்னு அவனை பார்த்து கேட்கறான். ஏவம் சுதுஷ்கரம் உபாய கணம் விகாய ஸ்தானே நிவேசய திதஸ்ய விசக்ஷணஸ்துவாம். அதே மாதிரிதான் இந்த பக்தி யோகம் பண்றவன் பண்ணுவான், அவன் பதத்தை தானே எரிஞ்சு எடுத்துப்பான், உசரமானவன் குள்ளமா இருக்கு, சரணாகதி பண்றவன் இவன் கையை தூக்கி பார்த்தா ஒன்னும் பலன் கிடைக்கிற மாதிரி தெரியல, சரி நமக்கு அந்த வசனங்கள்லாம் இல்ல, அந்த யோகியதை நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே யாராவது ஒருத்தர் பிரார்த்திக்கலாம் பார்த்தா பக்கத்துல வரணும்னு பெருமாளே வரான், அந்த பெருமாளே பார்த்து எனக்கு நீயே பறிச்சு கொடு அப்படின்னு சொல்ற மாதிரியாக தான் சரணாகதிங்கிறது. என்ன கேட்டா பெருமாளையே பார்த்து பிரார்த்திக்கிறது தான் நம்ம, நீயே எனக்கு பலனை கொடுக்க வேணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறது தான் அது. ஸ்தானே நிவேசி தஸ்ய விசக்ஷணஸ்துவாம் அப்படின்னு அந்த பக்தி யோகம், ஏண்டா நீயே பறிச்சுக்கோ ஏன் அப்படின்னா, எனக்கு பறிக்க முடியல மாமா, அப்ப நீங்க தான் கொஞ்சம் எனக்கு பறிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக எம்பெருமான்ட்ட போய் ஆக்கிஞ்சன்யத்தை வெளிப்படுத்தி கொண்டு நீர் தான் எனக்கு பலனை கொடுக்கணும், நீரே தான் கருணையினாலே எனக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தல் இருக்கோ, அந்த பிரார்த்தனா தான சரணாகி. துமேவ உபாய பூதோமே பவேதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதி ரித்யுக்தா தாதேவேஸ்மின் பிரயுஜ்யதாம் சாஸ்திரம் சொல்லி, நீயே எனக்கு உபாயமாக இருக்கணும், நான் எந்த உபாயமும் செய்ய முடியாதவனாக இருக்கேன், நீரே உபாயமாக இருந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதான சரணாகதி. அதை எம்பெருமானையே போய் பிரார்த்திக்கிறான் அப்படின்னு சொல்ற. இப்ப வந்து இந்த ஸ்லோகம் கூட இந்த அந்த உத்பாகுபாவங்கிற ஸ்லோகத்திலே நிறைய விஷயம் இருக்கு. அதுலயே காளிதாசன் வந்து உத்பாகுரிய வாமனகான்னு ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கான், அதுக்கு பதிலாக தான் சொல்லிருக்காரு சுவாமி. குள்ளமா இருக்கும் கையை தூக்கிட்டு இருப்பான், அவனுக்கு பலன் கிடைக்குமா என்ன அப்படின்னு பரிகாசமா சொல்லிருக்கான் சுவாமி. சொல்ற குள்ளமா இருக்கும் கை தூக்கிட்டு இருப்பான், அவனுக்கு பலன் கிடைக்காது, ஆனா பக்கத்துல உயரமா இருக்கும் தானே அவனை கேட்டா பலன் கிடைக்கும் இல்லையா இவனுக்கு. அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்காது பலன், ஆனால் எம்பெருமானுடைய கருணையினால நமக்கு பலன் கிடைக்கலாம் இல்லையோ, அதனால உயரமா இருக்கவன நம்ம வைக்கிறோம் அப்படின்னு அழகா இங்க பதில் சொல்லிருக்காரு. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில துங்கைஹி அதுங்கைஷ்ட அப்படின்னு என்ன ஆச்சரியம், இந்த பாரிஜாத மரத்துல மற்ற மரம் மாதிரி இல்லாமல் உயரமானவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாரும் பலனை எடுத்துக்கொள்கிறார்கள், கஷ்டப்பட்டு பக்தியோகம் செய்பவர்கள் இல்ல சரணாகதி செய்பவர்கள் இவர்கள் கூட பலனை எடுத்துக்கொள்கிறார்களே, அதுதான் விஜயராகவ பெருமாள், இந்த பாரிஜாத பெருமாள். நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, எப்பவுமே விஜயம்தான் அவருக்கு இல்லை அப்படிங்கறது அவர்கிட்ட கிடையாது, எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர், சத்தியன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவா அப்படின்னு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சகல விதமான பலனியும் பாரிஜாத்த மரம் போல சகலவிதமான பேருக்கும் சகலவிதமான பலனையும் கொடுக்கக்கூடிய பாரிதாரமாக எம்பெருமான் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல இருக்கிற பதங்கள்ல இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயம், சின்ன விஷயங்கள் தான். ஒண்ணு ஸ்ரீமத் அப்படின்னு ஒண்ணு, ரெண்டாவது உபாஸ்மகே அப்படின்னு. இந்த பதங்களை பத்தி நிறைய எழுதியிருக்கா வியாக்கியானங்கள்ல பெரியவாள்லாம். ஸ்ரீமத் அப்படிங்கறத சுவாமி தேசியன் அழகா போட்டிருக்காருங்க. ஏன்னு கேட்டானா, அந்த பாரிஜாதம்ங்கிற பெருமாளை சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல வேடிக்கை பார்த்தா பெருமாள் திருநாமமே இல்லை இதுல. ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்ல ஜடாயு புஷ்கரணி தீரத்துல ஒரு பாரிஜாதம் இருக்கு, அந்த பாரிஜாத்தத்தை சேவிக்கிறேன்னு சொல்லிட்டா இருப்போம். இந்த பாரிஜாத்தம் என்ன பாரிஜாத்தம், பெருமாள் தானே சொல்றார், அவர் பெயரோ எதுவோ ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் சூச்சகமாக ஆரம்பத்திலே ஸ்ரீமத் அப்படின்னு போட்டிருக்க. இந்த பாரிஜாத்தம் தான் ஸ்ரீமத் அப்படின்னா சிவபதி ஆன எம்பெருமான், ஸ்ரீமன் நாராயண சரணம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் தான் அவன் அப்படிங்கறத காமிக்கும்படியாக ஆரம்பத்திலே அழகா ஸ்ரீமத் அப்படின்னு போட்டிருக்க. இந்த பாரிஜாத்தம் இருக்கே, இது சாதாரண மத்த பாரிஜாத்த மரம் மாதிரி இல்ல, இது ஸ்ரீமத் பாரிஜாத மரம் அப்படின்னா சியப்பதியான எம்பெருமான் அப்படிங்கறத சொல்லலையேன்னு நினைக்க வேண்டாம். ஸ்ரீமத் அப்படிங்கிற பதத்துல குறிப்பா அழகா சொல்றாரு, அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இதுல. இன்னொரு விஷயம், அப்படி ஸ்ரீமத்னு சொன்னபடினால பெருமாளும் தாயாருமாக ரெண்டு பேருமாக சேர்ந்து நமக்கு பலனை கொடுக்கிறார்கள். ரெண்டு பேருமாக சேர்ந்து பாரிஜாத மரமாக இருக்கிறார்கள், உபாயமாக இருக்கிறார்கள். ரெண்டு பேருமாக சேர்ந்து பலனை கொடுக்கிறார்கள். நமக்கு ஆசிரியமாக பெருமாளும் தாயாருமாக இருக்கார் அப்படின்னு விஜயவல்லி சமேதரான, விஜயவல்லி நினைக்கிறேன் தாயார் பேர் என்ன பாக்குறேன், விஜயராகவ பெருமாள் அப்படின்னு ரெண்டு பேருமாக நமக்கு, இல்ல பெரிய பெரியாட்டியாரோட விஜயராகவ பெருமாள் வந்து நமக்கு பலனை கொடுக்கற அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீமத் அப்படிங்கறத ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே இருக்குல்லையோ, இந்த ஸ்ரீமத் அப்படிங்கறத கிருத்ர அப்படிங்கறதுலயும் சேர்க்கலாம், சரஸ் அப்படிங்கறதுலயும் சேர்க்கலாம், தீர அப்படிங்கறதுலயும் சேர்க்கலாம், பாரிஜாத அப்படிங்கறதுலயும் சேர்க்கலாம். நான் முதல்லயே சொன்னேன், கிருத்ரனா கழுகுன்னு அர்த்தம். கழுகுன்னு பொதுவா சொன்னா பொதுவா எல்லா கழுகையும் எடுத்துவா, அப்படி இல்ல ஸ்ரீமத் கிருத்ரம் இது அப்படின்னு ஜட்டாயுக்கு நம்ம சம்பிரதாயத்துல அவர் பெரியவருங்கிற திருநாமங்கள்லாம் உண்டு இல்லையோ, அதனால ஏன்னா பெருமாளுக்காக பெரிய கைங்கரியம் பண்ணவர் அவர், அதனால இந்த கழுகை பத்தி சொல்லச்ச, இது சாதாரண கழுகு கிடையாது, ஸ்ரீமத் கிருத்ரம் இது. இப்ப ஸ்ரீமத்ங்கிறத கிருத்ரங்கிறதுல சேர்த்துக்கோம், ஸ்ரீமத் கிருத்ரம் அப்படின்னு சொல்ற. பொதுவா கைங்கரியங்கள்லாம் யார் பண்றாலோ அவளதான ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லுவான். விசேஷமான ஸ்ரீவுடையவர் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி, லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு, விபீஷண ஸ்ரீமான் அப்படின்னா சொல்றா ராமாயணத்துல, அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் அப்படின்லாம் வரும். ஏன்னா கைங்கரியம் பண்றதுக்கான யோகியதை வந்துருத்துனா, கைங்கரியம் விசேஷமா பண்றாருன்னா அவர்தான் கைங்கரிய ஸ்ரீமான். அந்த ரீதியில இந்த ஜட்டாயு இவர் மகா கைங்கரியம் பண்ணிருக்க, அதனால இவர ஸ்ரீமத் அப்படின்னு பெயர், ஸ்ரீமத் கிருத்ர அப்படின்னு அவரை சொல்லலாம். இப்ப இந்த ஸ்ரீமத் கிருத்ர ஸ்ரீ அப்படின்னா கைங்கரிய ஸ்ரீ, முதல்ல பெருமாளை சொல்லச்ச ஸ்ரீ அப்படின்னா பிராட்டியான்னு அர்த்தம். இப்ப இவரை சொல்லச்ச கைங்கரிய ஸ்ரீயை பத்தி ஸ்ரீ, அதனாலதான் லக்ஷ்மணஹான்னு பெயர் வச்சதே. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகன் வசிஷ்டர் தான் பெயர் வைக்கிறார், இவர் ஸ்ரீயோட இருப்பார் அதனால லக்ஷ்மணகன் பெயர் வைக்கிறார். ஆனா இவர் ஒண்ணு ஸ்ரீயோட இல்லை, இவருங்க ராஜ்யத்திலேயா இருந்தார், இவர் ராஜாவா இருந்தாரா, இவர் காட்டுக்கு போயிருந்தார், பெருமாளோட காட்டுக்கு போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு ஒண்ணும் பெரிய அளவில் அப்படி ஸ்ரீ வரலையே அப்படின்னா, அந்த கைங்கரிய ஸ்ரீ தான் வசிஷ்டர் மனசுல வச்சுன்னு அவருக்கு அப்படி பேர் வச்சிருக்க. நம்மளா பத்திரிகைகளா ஸ்ரீமான் அப்படின்லாம் போடுறோம் இல்லையோ, அதெல்லாம் கைங்கரி ஸ்ரீ வச்சுன்னு தான் போட்டுருக்கோம். அப்புறம் ஸ்ரீமத் கிருத்ர சரஹா, அந்த கிருத்ர சரஸ், சரஸ்னா குளம், அந்த குளத்துக்கே வந்து ஒரு ஸ்ரீமத் அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா மற்ற குளங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை இந்த குளத்துக்கு இருக்கு. எம்பெருமான் வந்து ஜடாயுக்காக கைங்கரி எல்லாம் பண்ணின ஒரு குளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப பெருமாள் சம்பந்தம் இருந்தா அதுதானே புஷ்கரிணி அப்படின்னு பெயர். எத்தனையோ குளங்கள்ல அங்கங்க இருந்தா கூட நம்ம பாரத தேசத்துல பெருமாளுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா அது புஷ்கரிணி அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய தீர்த்தம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ, இங்க பெருமாள் தீர்த்தவாரி பண்றதா இருக்கணும் அப்படி இருந்தா புண்ணிய தீர்த்தம், பெருமாளுக்கு ஜலம் கொண்டு போறா, பெருமாளுக்கு தீர்த்தவாரி பண்றா அப்படிலாம் இருந்தா புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. பகவத் சம்பந்தம் இருந்தா அது ஸ்ரீமத் தீர்த்தம் அப்படின்னு ஆயிடும் இல்லையோ. அந்த மாதிரி பார்த்தா பெருமாள் ஸ்ரீராமன் ஜட்டாயுக்காக இந்த குளத்தை வந்து தர்ப்பணங்கள்லாம் பண்ணினபடினால அப்போ வந்து இது ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் அப்படின்னு இந்த சரஸே ஒரு புண்ணிய தீர்த்தமாக ஆறுது. நான் நேத்தே சொன்னேன் இந்த ஊர்ல அந்த புஷ்கரணி ரொம்ப பிரசித்தம், அந்த புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணா விசேஷ பலன் அப்படின்லாம் சொல்லி இருக்கு, அது பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேர். அதனால அந்த மாதிரியான ஒரு குளம் அது. இந்த கஜேந்திராழ்வாருடைய சரஸ் ஒண்ணு இருந்து திருப்பார்கடல ஒரு குளத்துல தானே கஜேந்திரன் முதலை கிட்ட மாட்டின்றார், பெருமாள் வந்து ரட்சிச்சார். அதுல கடைசியில பெருமாள் சொல்ற ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, இல்ல அந்த புராணத்துல ஸ்லோகம் இருக்கு, இந்த கஜேந்திர மோட்சத்தை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு விசேஷ பலன். அது மட்டும் இல்லாமல் இந்த கஜேந்திரனையும் இந்த குளத்தையும் யார் நினைக்கிறாளோ அவளுக்கு விசேஷ பலன் இருக்கு. அந்த குளத்தை நினைச்சாலே விசேஷ பலனாம். இப்படி ஒரு சரஸ் தடத்தவழி தாமரை பொய்கை அப்படின்லாம் ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல சொல்லியிருந்திருக்காங்க. பல இடத்துல அந்த குளத்தை கொண்டாடக்கூடிய பாசுரங்கள் அப்படிலாம் நிறைய இருக்கு. அப்போ அந்த மாதிரியாக பெருமாள் சம்பந்தம் வந்துட்டு அந்த குளத்துக்கு யானை முதலையெல்லாம் எல்லா குளத்துலயும் தான் இருக்கும், ஆனா எம்பெருமான் நேரம் எழுந்துள்ளினார் அப்படின்னு சம்பந்தம் வருது. அந்த மாதிரியாக ஸ்ரீமத் கிருத்ர சரஸ். அப்புறம் ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர, சரஸ்தீனா சரஸ்தனுடைய குளத்தினுடைய கரையில, குளத்தினுடைய கரையில இருக்கிற ஊரு, அதாவது திருப்புட்குழி அப்படிங்கிற ஊரு, அந்த ஊரை ஸ்ரீமத் அப்படின்னு சொல்ற, அது திருப்புட்குழி அப்படின்னு சொல்லியோ திருன்றுக்குள்ளியோ அதுலயோ. அதனால அந்த ஊர்ல பெருமாள் எழுதிக்கிறபடினால பெருமாளுடைய விபவாவதார சம்பந்தமும் இருக்கு, அர்ச்சாவதார சம்பந்தமும் அந்த ஊருக்கு இருக்கு. விபவாவதார சம்பந்தம் அர்ச்சாவதார சம்பந்தம் ரெண்டும் வந்துருத்தனா வேற என்ன வேணும் அந்த ஊருக்கு. அதனால அது ஸ்ரீமத்துன்னு அந்த ஊரை கொண்டாடுறார். ஸ்ரீரங்கம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, திவ்ய தேசமா இருந்தா முன்னாடி ஸ்ரீனு போடும், தமிழ்ல திருன்னு போடுவோம், சம்ஸ்கிருத்துல இருந்தா ஸ்ரீஹி அப்படின்னு போட்டுதானே அந்த திவ்ய தேசம். திவ்ய தேசம் இல்லாத நம்ம அப்படி ஸ்ரீஹி அப்படின்னா போட்டு நம்ம சொல்றது இல்லையே. திரு சென்னை, சென்னையை திரு சென்னைன்னு யாராவது சொல்றாளா? ஆனா அதே சமயம் திருவள்ளிக்கேணி, திருமயிலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால ஸ்ரீமத் அப்படின்னு அந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு பெருமை, எம்பெருமான் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னு விபீஷன் கொண்டாடினான்னு வரும் ராமாயணத்துல. விபீஷன் ஆகாசத்திலிருந்து பெருமாளை சேவிக்கிறார், பெருமாள் வந்து விபீஷனுக்கு அபயம் கொடுக்கிறார். உடனே விபீஷன் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை பார்த்தாராம், பூமியும் சமவளவகைன்னு வரும் ராமாயணத்துல. அதுக்கு அபயப்பிரதானத்துல சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணும்போது, என்ன பாகவதர்கள் இருந்த இடம் பகவான், பாகவதர்கள் அதாவது வானரர்கள் இருக்கிற இடம், பகவான் இருக்கிற இடம், அந்த இடத்தினுடைய வைபவம் என்னன்னு அதை பாக்குறாராம். அதாவது என்ன கேட்டாலும் விபீஷன் வந்து லங்கையில இருந்து வர்றார், ராவணன் இருக்கிற இடத்துல இருந்து வர்றார், துஷ்டர்கள் ராவணன் முதலானவர்கள் அவள்லாம் இருக்கிற இடத்த விட்டுட்டு வந்தவருக்கு இப்ப இந்த இடத்துல பெருமாள் இருக்கிற இடம், சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டார், லங்கையில ராவணன் இருக்கிற இடத்த உதறி தள்ளிட்டு சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டார். இங்க வந்தார்னா இங்க பார்த்தாலும் பெருமாள் இருக்கார், வானரங்கள் பெருமாளுக்கு கைங்கரியபரர்களாக அங்க வானரர்கள் வானர சேனையே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துதான் விபீஷணனுக்கு. பெருமாளோட சேர்றவங்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த இடத்துல போய் காலை வைக்கணும். முதல்ல பூமியும் ஆகாசத்தில் நிக்கிறார், இப்போ ஆகாசத்தில் இருந்துட்டு இருக்கிறார், பூமியில போய் இந்த தரையில போய் நான் முதல்ல காலை வைக்கணும். இந்த மண்ணு, இந்த மண்ணுல நான் என் கை படணும், என் கால் படணும். சில பேர் மண்ணை எடுத்து நெத்தியில கூட உத்திப்பா அந்த மாதிரி, ஏன்னா அவ்வளவு பிரதிபத்தி இருக்கிறோம் அது செய்வா. அந்த மாதிரி ஒரு திவ்ய தேசத்தினுடைய பெருமை அப்படிங்கிறது தனிதான் அப்படிங்கிறாராம் விவேசன். அதனால ஆகாசத்திலே முதல்ல அந்த இடத்துல இறங்கிட்டு அந்த திவ்ய தேசத்துல கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் பெருமாள் சேவிக்கிறேன் அப்படிங்கிறாராம். அந்த மாதிரி இங்க பெருமாள் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த திவ்ய தேசம்னா எப்படிப்பட்ட திவ்ய தேசமா இருக்கணும் இது? ஒரு ஜீவனுக்கு தவறாமல் மோட்சம் கொடுத்துட்டு போற ஸ்ரீராம அவதாரத்துல நான், அதனால அந்த க்ஷேத்திரமே விசேஷம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர, அந்த ஸ்ரீமத்துங்கிறத தீரத்துல சேர்க்கணும் இப்போ. அப்புறம் நாலாவது பாரிஜாதத்துல சேர்க்கணும், ஸ்ரீமத் கிருத்ர, ஸ்ரீமத் சரஸ், ஸ்ரீமத் தீர, ஸ்ரீமத் பாரிஜாதம், நாலாவதுதான் ஸ்ரீமத் பாரிஜாதம். இதனுடைய அர்த்தம் தான் முதலே சொன்னேன், பாரிஜாத்தம்னா பெருமாள்ங்கிறத காமிக்கிறதுக்காக ஸ்ரீமத் பாரிஜாதம் அப்படின்னு சொல்ற. அந்த பாரிஜாதம் மாத்திரம் இல்ல, அந்த பாரிஜாதம் மாறி இல்ல, அந்த தேவலோகத்து பாரிஜாத விருட்சம் எதை கேட்டாலும் கொடுக்குங்கிறாலே அதை யாரும் ஸ்ரீ பாரிஜாத்தம் சொல்றது கிடையாது. பெருமாள் சம்பந்தம் இருந்தா தானே ஸ்ரீ வரும், இல்லாட்டா ஸ்ரீ பாரிஜாத்தம் கிடையாது. ஆனா இது ஸ்ரீ பாரிஜாதம், ஸ்ரீமத் பாரிஜாதம் அப்படின்னு இருக்கக்கூடியது எம்பெருமாதான், ஸ்ரீமதாக இருக்காதா பெருமானே பாரிஜாதம் அப்படிங்கிற ரீதியில இருக்கக்கூடியவர். இங்க பண்ணா தடேக்ஷு அப்படின்னு சொல்ற மாதிரியாக தேகலை சஷ்டதியில தென்பெண்ணை ஆத்து கரையில இருக்க பெருமாளை, பெண்ணை ஆத்து கரையில இருக்க கரும்புங்கிற அவர். அவ அந்தந்த இடத்துல சுவாமி தேசிய அழகா சொல்வார், கருண நதி கரையில் இருக்கக்கூடிய யானை அப்படிங்கிற திருவேந்தபுரம் பெருமானை, பெண்ணையாத்து கரையில் இருக்கக்கூடிய கரும்புங்கிற பெருமாளை, ஏன்னா அவ்வளவு போக்கியமா இருக்கார், இனிப்பா இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த இடத்துல அந்த பாரிஜாத மரம் திருப்புட்குழியில எம்பெருமான் அந்த ஜடாயு புஷ்கரணி கரையில இருக்கக்கூடிய பாரிஜாதம் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் இருக்காராம். அந்த ஜலத்தினுடைய வைபவத்தினால மரம் நல்லா வளரும். குளத்துங்கரையில இருக்க மரங்கள்ல ஜலம் இருக்கோ கீழே எப்பவுமே வேருக்கு ஜலம் நிறைய இருக்கும், அதனால நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த ஜலத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஜலத்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவிகளுக்கும் பாதுகாப்பு, மரத்தினுடைய நிழல் இருந்தா அதுக்கு நல்லது. அந்த மாதிரியாக பெருமாள் இங்க இருந்துட்டு இருக்க அப்படின்னு தெரியுது. அப்புறம் உபாஸ்மகேன்னு சொல்ற அந்த பெருமாளை நாங்கள் சேவிக்கிறோம் தான் அர்த்தம். உபாசம் ஏன்னா உபாசனம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருதத்துல. கூடவே இருந்து சேவித்து கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கும் உபாசனம் அப்படின்னா சுவாமி தேசியன்னு சொல்றாரு. சேவனத்வாத் உபாஸ்திஹி அப்படின்னு தத்துவமுக்தாக ஸ்லோகம் வரும். உபாசனம் உபாசனங்கிறாலே என்ன அர்த்தம்னா சேவனம்னு அர்த்தங்கிற சேவிக்கிறதுக்க சேவிச்சா கீழ் வந்து சேவிக்கிறான் இல்ல. சேவனம்னா என்ன அர்த்தம் கேட்டா கூட இருந்து கை சுசுறுகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பித்ரு சேவான்னு சொல்றோம் இல்லையோ, அப்பாவுக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணோம், பித்ரு சேவா பண்றான். பித்ரு சேவா, மாத்ரு சேவா, குரு சேவா அப்படின்னா தேவ சேவா அப்படின்னா இருக்கும் இல்லையோ, சேவைன்னு சொல்ற தமிழ்ல, சேவனம் வேண்டாம், சேவை பண்ணிட்டு இருக்கான், மக்கள் சேவையெல்லாம் சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து ஈர்த்து பண்ணிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் சேவை அப்படின்னு பெயர். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு கூட இருந்து சுசூஷை எல்லாம், அதாவது கைங்கரியங்கள்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ, எம்பெருமானுக்கு என்னென்ன உபச்சாரங்கள் வேணுமோ அதெல்லாம் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சேவா அப்படின்னு பெயர். இது ரெண்டு மூணு அர்த்தத்துல வரக்கூடியது. இப்ப பாரிஜாத்தம் உபாஸ்மகே அப்படின்னா பாரிஜாத்தத்தை நாங்கள் ஆசிரிச்சு கீழே போயிருக்கோம், அந்த மரத்தின் கீழே இருக்கோம்னு மட்டும் இல்லாமல், அந்த பாரிஜாத்தத்தை மனசால் நினைச்சுட்டு இருக்கோம் மட்டும் இல்லாமல், அவருக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம் எல்லாம் பண்ணக்கூடிய நிலையில நாங்க இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. சேவிச்சுட்டு இருக்கோங்கிறதுக்கே பல அர்த்தம் உண்டுங்கிறபடினால தமிழ் சமூகத்துல சேவிச்சிருக்கான்னா சாப்பிடறது கூட சேவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றது. அதாவது ஓஷத சேவனம் அப்படின்னா மருந்து சாப்பிடறான்னு அர்த்தம். அப்ப மருந்து சாப்பிடறதுக்கு சேவனம் அப்படின்னு பெயர். அதான் அனுபவம், அனுபவம்ங்கிற அர்த்தம் உண்டு, கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இந்த உபாஸ்மகேங்கிற பதத்துல நிறைய அர்த்தம் உள்ளடங்கி இருக்கு. அதுல ரொம்ப பிரதானமான அர்த்தம் என்னன்னு கேட்டானா, அந்த எம்பெருமானை தலை வணங்கி நாங்கள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், மனசுல சிந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். இதுக்கு மேல உபாஸ்மகேன்னு ஒன்று சொல்லிருக்காரு இல்லையோ, நாங்கள் உபாசனம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பொதுவா தன்னை தானே சுவாமி தேசியன் தான் அப்படின்னு தன்னை மட்டும்தான் சொல்லணும். ஆனால் உபாஸ்மகேன்னு நம்மளையும் கூட்ட கூட சேர்த்து சொல்லிக்கிறார் அப்படின்னு இங்க சொல்லுவா. இதே மாதிரி சுவாமி தேசியன் வந்து பல இடங்கள்ல தான் மாத்திரம் இல்லாமல் நம்ம எல்லாரையும் கூட சேர்த்துன்னு சொல்றது உண்டு. குரு பெஸ்ட் தட் குரு பெஸ்ட நமோ வாக்கம தீமகி, குருக்களுக்கு நமஸ்து அப்படிங்கிற வாக்கை நாங்கள் ஓதுகிறோம் அப்படிங்க. நமோ வாக்கம தீமகே அதீமகே விரணிமகே சதத்ராத்யௌ, உங்களை மகே மகே வருதோ இல்லையோ அந்த மாதிரிதான். அப்ப நாங்கள் ஆச்சாரிய சந்ததி ஆச்சாரிய பரம்பரைக்கு நமஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் ஓதுகிறோம் அப்படிங்கிறச்ச நாங்கள் ஓதுகிறோம் அப்படின்னு நம்மளையும் சேர்த்து வச்சு சொல்ற அங்க. அதே மாதிரி பல இடங்களில் சொல்ற மாதிரிதான் இங்கேயும் இந்த இடத்துலயும் சுவாமி தேசிங்கன் தன்னை மட்டும் சொல்லாமல் தன்னுடைய அனுபந்திகளாக இருக்கக்கூடியவர் எல்லாரையும் சேர்த்து கொண்டு இங்க ஸ்ரீமத் கிருத்த சரஸ்தீர பாரிஜாதம் உபாஸ்மகே அப்படின்னு சொல்ற. எத்த துங்கேறி துங்க இஷங்கிறச்ச தரணாகிதி அப்படிங்கிற விசேஷமான ஒரு எண்ணம் ஒரு அபிசந்தி சுவாமி தேசிகனுடைய மனசுல இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்ரீமத் கிருத்த சரஸ்தீர பாரிஜாதம் உபாஸ்மகே எத்திர துங்கைஹி அதுங்கைஷ்ட பிரணதைர் கிரஹ்யதே ஃபலம். இதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்தோத்திர பிரதிஜா முதலே சொன்னேன் இல்லையா, பிரதிஜா பண்றது ரெண்டாவது ஸ்லோகத்துல. முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம், ரெண்டாவது ஸ்லோகம் பிரதிஜா ஸ்லோகம். அதை நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.